நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து வருத்துதுங்க. அந்த சொல்லாத உறவை இவனின் ஜோடு வளர்த்தா அது தப்பா நகர்த்தா தண்ணீரும் இழுப்பா. ஈராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உறுத்துதுங்க. பழச மறுக்கலையே பாவி மக நின்று துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனங்கும் அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சே தரும மகராசா தலையை கவந்தி கலங்காயின பாரு, அதுக்கும் நிலான்னுதான் பேரு. அட மந்த இல நின்னாலும் நீ வீர பாண்டிச்சேரு. ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து வருத்துதுங்க.